வணக்கம் நண்பருக்கு வணக்கம், மற்றும் குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழை சாகுபடியை பற்றி முதல்ல வந்து ஒரு அடிப்படை புரிதல் வேணும். இப்போது இந்த மாதிரியான இதுகளுக்கு வந்து தற்காலத்திய சாகுபடி வேளாண் முறைகளுக்கும் நம்ம தமிழர் மேலாண்மை முறைக்கும் உள்ள வேறுபாடு முதல்ல உங்களுக்கு தெரியணும். இப்போது இயற்கை முறை வேளாண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பஞ்சகவ்யம், நுண்ணூட்டம், மூடாக்கு, அப்புறம் இந்த தேமூர் கரைச்சல், அப்புறம் பாலேக்கர் சொல்லி கொடுக்குற சில முறைகள், ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், இந்த மாதிரி முறைகளில், அப்புறம் இந்த 5 அடுக்கு 3 அடுக்கு இந்த மாதிரி முறைகளில் விவசாயம் செய்கிற முறைங்கிறது ஒன்று. இது வந்து கூட மனிதர்களுடைய உதவியோடு தான், அதாவது மனிதர்களை வந்து பயிர்களை சார்ந்து நிற்கணும், அல்லது அவைகள் வந்து மிக அதிகமாக கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலான ஒரு வேளாண்மை முறை. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தற்காலிக முறை இது அப்படின்னு சொல்லலாம். தற்காலிக முறைனா இப்போ எப்படி நவீன வேளாண்மை வந்து ஒரு தற்காலிக முறையோ, அது என்ன தற்காலிக முறைன்னு கேட்டிங்கன்னா, நவீன வேளாண்மைனால் கூட இப்போ ரசாயன உரம் போடுறது, இடு மருந்து கொடுக்கறது, அப்புறம் பூச்சி மருந்து அடிக்கிறது, அடிக்கடி பயிர்களை கண்காணிக்கிறது, அப்படி வேளாண்மைங்கிறது ஒரு முழுமையான வேலையை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறது ஒரு வேலையோ, உங்களுடைய வேலையை பொறுப்பாக இருக்கணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் இதை பொறுப்பாக அடிக்கடி கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், சரியா? இந்த மாதிரியான ஒரு வேளாண்மை முறையை சார்ந்தது தான் இதெல்லாம். ஆனால் நம்ம சொல்கிற தமிழர் வேளாண்மை முறைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பருவத்தே பயிர் செய், பட்டம் தப்பினால் நட்டம், அப்புறம் அதில் உள்ள இடுபொருட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை முற்றிலும். இந்த இயற்கைங்கிறத சரியாக புரிஞ்சிக்கிட்டால் இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு உங்களுக்கு வேலையே வராது. காயிற நல்லா காயணும், நனைகிற நல்லா நனையணும், இதுதான் வந்து இயற்கை, இல்லையா? ஏன்னா சூரிய அரிக்கும் போது காயணும், மழை பெய்யும் போது நனையணும், இதுக்கு பேர் தான் இயற்கைன்னு சொல்கிறோம். இப்போது நம்ம தோட்டத்துக்கு தண்ணியே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தோட்டத்தில் தண்ணியே இல்லை, பூமி எங்கே இப்போ தண்ணி பஞ்சம் வந்து நம்ம வறண்டு கிடக்கும். இப்போ இந்த நாளில் எப்படி தண்ணியை கொண்டு வர்றது? காயிறனால காயணுங்கிற ஏற்கனவே பூமி காஞ்சி தானே போச்சு. அப்படின்னா இந்த காயறதையே என்ன செய்யணும், மிக அதிகமாக நீர் வாங்குகிற அமைப்பாக மாற்றணும். அடுத்த மழைக்காலம் வரும்போது யார் தோட்டமும் குடிக்காத அளவுக்கு நம்ம தோட்டம் தண்ணியை குடித்து வச்சுக்கணும், அப்போ தானே கோடை காலத்துக்கு தாக்கு பிடிக்கும். அப்போது பூமியை கோடை காலத்தில் காயிற காலத்துலேயும் மழைக்காலம் வரும்போது மிக அதிகமாக தண்ணீரை குடிக்கிற அளவுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மழைக்காலத்தில் போதுங்கிற அளவுக்கு மேலே தண்ணி குடிச்சிடும். இதை தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுதான் இந்த ட்ரென்ச்சர் இருக்கிற முறை, வரப்படுக்கிற முறை, இது எல்லாம். அப்போ மழை காலத்தில் தண்ணி குடித்த பூமி கோடை காலத்தில் வரும்போது எவ்வளவு வெயில் வந்தாலும் வெயிலையும் வாங்குமே தவிர, ஆனால் பூமியில் ஒரு மரம் செடி கொடிகளுக்கு கீழே தரைப்பகுதின்னு கீழே என்ன இருக்கும், மரம் செடி கொடிகளுக்கு வேர்கள் இருக்கும், அந்த வேர்கள் ஈரம் இல்லாமல் இருக்காது எங்கேயும் தாவரங்கள், இல்லையா? நீங்கள் போதுமான அளவு மண்ணில் ஈரத்தை நிறுத்திட்டிங்கன்னா மிக அற்புதமாக அந்த ஈரத்தை உறிஞ்சிக்கிட்டு ஒளிச்சேர்க்கை நடத்திக்கும், வெயிலை சுவாசிச்சுக்கும், நல்லா காற்றை உண்டு பண்ணும், நம்மளுக்கு வேண்டிய ஈர காற்றை வேறு வழியாக உறிஞ்சி பரப்பிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தாங்க இயற்கை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்மளும் என்ன செய்கிறோம், காயிற நாளில் மண்ணை மிக அதிகமாக காய வைக்கிறோம், நனைகிற நாளில் புஞ்சையாக இருந்தால் ட்ரெஞ்ச் எடுத்து காய வச்சு ட்ரெஞ்சை மூடி அதிகமாக புஞ்சை தோட்டத்தை தண்ணியை குடிக்க வைக்கிறோம், நஞ்சை நிலங்களில் வரப்பு எடுத்து உயரமாக வரப்பு எடுத்து அதிகமாக தண்ணியை குடிக்க வைக்கிறோம், சரியா? இதுதான் இந்த முறை தான். இந்த முறையில் நீங்கள் பயிர் வைக்கும் போதும் புஞ்சை தாவரங்களுக்கு எல்லாம், வாழை மரம் எங்கேயாவது தண்ணியிலே நின்னால் தேருமா? உருப்பிடுமா? வாழை மரம் தேக்க மரத்தில் ஒரு 2 அடி வாரம் தண்ணி வச்சா வரமா? வராது. அப்போது புஞ்சை தானியங்கள் என்பது எல்லாமே தனிப்பட பூமியில் ஈரம் இருக்கணும், ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது, தேவையில்லாமல் அதிகமான நீர் வந்து அந்த இடத்துலையும் தேங்கக்கூடாது. நம்ம வாழைக்கு எப்படி நீர் பாய்ச்சணுங்கிற முறையை சொல்லி கொடுத்துருக்குறோம், தென்னைக்கு எப்படி நீர் பாய்ச்சணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து இந்த மூடாக்கு முறையோ மற்ற முறைகள்லேருந்து நம்ம வேறுபட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரியா? முழுவதுமாக சூரிய வெளிச்சம் மண்ணில் படணுங்கிறதா நம்ம சொல்லி கொடுக்குற வேளாண்மை முறை. தமிழர் வேளாண்மை முறையை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் உரங்கிற ஒன்றை வந்து 2ஆம் இடத்துல வச்சு தான் பேசிகிட்டே வரோம். நம்ம முறையில் நல்ல உலர்ந்து காய்ந்த மண்ணு நனையும் போது மண்ணே உறங்குறான் திருவள்ளுவன். அந்த அடிப்படையில் தான் நம்ம வேளாண்மையை கொண்டு போகிறோம். இந்த நண்பரும் இதற்கு மேற்கூறிய பதிவில் வந்து மேலே ஒரு பதிவில் கூட ஒரு வாழை மரத்தை பதிவு போட்டிருக்காரு. அந்த நண்பரும் ரெண்டு பேருமே ஒன்று அதிகமாக நீர் நின்றுக்கணும், அல்லது அந்த மண் கலர் ஊவர் நிலங்களாக இருந்து ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா கூட நீரை கட்டி வச்சுக்கிற அமைப்புடையதாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் அந்த இருகாய்ச்சல்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி காய்கள்லாம் கருகிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி காயை மட்டுமே காட்டிட்டு நீங்கள் நம்ம இதுக்கு மட்டுமே மருந்து அடின்னு சொல்கிறோன்னே வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வாழை மரம் வந்துருச்சுன்னா அந்த வாழை மரத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு மருந்து அடிக்க சொல்லி கொடுத்து, ஒரு பஞ்சகவியாவோ பூச்சி விரட்டியோ வேற ஏதோ ஒரு அடிக்க சொல்லி கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் இதை வந்து அடிக்கிறதுக்கு செஞ்சிட்டு இருப்பாங்க. அதில் நல்லாவும் வரும், தப்பிச்சும் வந்துடும்.